விடியும் வரையில் தூக்கம் என்னாவது. தேமாங்கனி என் தோளில் ஆட வேண்டுமே, கட்டில் இடும் உன் காமன் கிளி மலர் மாலை சூட வேண்டுமே. கொஞ்சம் பொறு கொஞ்சம் பொறு, தேதி ஒன்று பார்க்கிறேன். கொஞ்சம் கிளி மஞ்சம் இடும், தேதி சொல்ல போகிறேன். கார்கால மேகம் வரும், பாடட்டும் நாதஸ்வரம், பாடட்டும் நாளும் சுகம். விடிகாலையும் இளமாலையும் இடைவேளையின்றி இன்ப தரிசனம். இரு பார்வைகள் பரிமாறிடும், மன ஆசைகள் அணைநீரிடும். அணைநீரும் போது காவல் ஏது? கண்ணாடியும் ரசம் பூச என்ன காரணம்? ஒவ்வொன்றிலும் உன்னை நீ காணலாம், இதை கேட்பது நாடகம். எங்கே எங்கே ஒரே தரம் என்னை உன்னில் பார்க்கிறேன். இதோ இதோ ஒரே சுகம் நானும் இங்கு பார்க்கிறேன். என் பாண்டி முத்துக்களா முத்து கொஞ்சம் கொடு.